గురుభ్యో నమ సత్వగురుభ్యో నమ సత్వగురుభ్యో నమ శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిదాశ్రీయసి వేదాంతాచార్య వ్యోమే సన్నిహితాములారి ప్రశమిత కలిభోషాం ప్రాజ్యభోగానుబంధాం సమదీర్ గుణజాతాం సమ్యగాచారయుక్తాం సుజన బహుమాన్యాం శైలిశీం వెంకటాద్రౌ శ్రీయం భువనిత్యం శ్రీనివాసత్వమేవే கண்ணடையமக்கு காட்டும் வெப்பு கடுவினை இருவனையும் கடியும் வெப்பு எண்ணங்களில் வீழன்ன பெயரும் வெப்பு திறந்து விழும் தீர்த்தங்கள் தெரிந்த வெப்பு முன்னையற்றின் போரதன புகழும் வெப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கர் வெப்ப விளங்கும் வெப்பு. 56 ஆரம்பிக்கலாம். 56 ஸ்லோகம். జయమితం పచాత్తరిజరాజితావతి సంతపనాద పునః స్వమి నిరంకుశ పసగనాది విభూతిమతి వితరసి దేహినాం విరవిడిం విషదేమిధి. జగత్ర భగవాన్ எல்லா தேவதையும் உண்டாக்கி அவளுக்கு பலனை தர நீங்க உங்க பக்தர்களுக்கு கொடுங்கோ. எல்லா தேவதையும் பெருமாள் பலம் வாங்கிக்கிறது மகாபாரதத்தில் வரது. உன்னத்தவர் தயையே உன்னத்தவர் யார் இங்க தய நிறைய போட்ட யாரும் கிடையாது. அதனால அவள் கொடுக்குற தய பக்தர்களுக்கு ஒரு லிமிட்டா தான் இருக்கும். தயைகள் பிரவாகமாக இருக்கும். மனசு சந்தாபத்துக்கு தான் காரணமாக பரமானந்தம் கொடுக்காது இத்தனை தேவதை உள்ள தயைகள். ஆனால் விபூதியாக இருக்கக்கூடிய வைபவம் உள்ள தயவுடையது எல்லா ஜென்றும் அளவிட முடியாத நிதியை தரு. எந்த நிதியை? சீனிவாசன நிதியை விதசெயல் நிதியம் விதரதி ஜெகதி மிதம் பட்டா. ஜெகத்தில் இருக்கக்கூடியவா ரொம்ப லிமிடெட் சொல்லவே அப்படி ஒரு சொல்ப பலத்தை தருவான். எல்லாரும் எல்லா தேவதையும் தைரியம் இருக்கும். சீனிவாச தைரியமாய் ஆகுமா? ஆகாது. இருந்தாலும் பெருமாவார்கள்லாம் ஒரு பவர் கொடுத்துருக்காரு. உங்க பக்தாக நீங்க கொடுங்க. பெருமாளை குறித்து யாகம் பண்ணிட்டு மகாபாரத்தில் வர்றது. யோமே யதா கல்பிதவாமி ஆகமஸ்மின் கதவு யஜ்யமாக வேத சௌத்திரே மயா கிருதா. நீங்களும் உங்களுக்கு பதிலீடு ஆதாரங்கள் ஆதாரங்கள் கொடுக்கற இடங்கள் என்ன வாங்கிட்டு என்னென்ன பலன் தருமோ அவருக்காக உங்களுக்கு சக்தியான சாதனம் கொடுங்கோ, அவருக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுங்கோ அப்படின்னு பாகங்கள்லாம் கொடுத்தார். யஜ்யத்தில் இதர தேவையில் பகவான் இந்த தேவைகளை ஆராதனை பண்ணி மகாபாரத்தில் வரும். இப்படிலாம் பண்ணி நீங்களே பெருமாளே அவரவர் இளையவர் பல பேருக்கு பெருமாள் நம்ம அனுபவிக்கலையா? துர்தனை கூட்டார். நீயே பெருமாள் பெரிய வசதி பலன் உயர்ந்தவன் சொல்லிக்கோ. ஏன்னா பக்தி உள்ளவா நம்பிக்கை இல்லாதவா எங்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு பெருமாளுக்கு ருத்ரன் கூட்டார். ருத்ர மகாதாசன் வைஷ்ணவானான் எதா செம்பு பெருமாள் சொல்ற அப்படியே கேட்கிற முதல் பாகவன் வந்தான். ருத்ரன் கூட்டார் பகவான் கதாபுராணத்துல வருது. மகாபாகு பெரிய கையை ஆட்டினருக்கு அமக்கலம் பண்றையே அமக்கலம் பண்ணு. நிறைய மோக சாஸ்திரி காரியம் ஜனங்களை மோகம் பண்ணி திருப்பது வரையே பார். சுந்தரம்னா உயர்ந்தது பெருமாள் அப்படி ஒன்றும் உயர்ந்தும் இல்லை அப்படின்னா திசை திருப்பு நெல்சையித்வா அல்பமாயாசம் உடனே பலனை கொடுக்கும். பெருமாள் உடனே தர மாட்டார். பாரதான் பார்த்தான் தருவார். ஆசித்தோஷம் பேர் சிவனுக்கு உடனே சந்தோஷப்பட்டுருவான். ருத்ரனையும் உடனே சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் தவிர சொன்னாலும் சந்தோஷப்பட்டு அவளை பலன் கொடு. இப்படி அவளை பலன் கொடுத்து கொடுத்து இப்படி ருச்சி ருச்சி காமிச்சு அப்படியே மோட்சம் செய்யலாம் எங்கிட்ட செய்யலாம பண்ணு அப்படின்ட்டார். பகவானுடைய ஒரு சாதனம் ருத்ரனுக்கு மகாபாகம். அதனால சில பேர் தான் மீறி எங்கிட்ட வருவான். ஏன்னா விடமாட்டான் அவர் வேற இந்திர லோகமாலும் அப்போ வேண்டேன்னு அதே மாதிரி எங்கிட்ட மோட்சம் ஒன்று கேட்கறவன் எதையும் கேட்க மாட்டான். ஸ்மரதா பாதகமலம் பெருமாளுடைய பாதகமலத்தை யார் நினைக்கிறாரோ திருவடி தாமரை ஆத்மானவி கச்சதி பெருமான். பெருமானுடைய திருவரி தாமரையை நினைச்சா தண்ணியே தருவான்னு பெருமானம். ஏன்னா பெருமானுடைய திருவடி தாமரைக்கு அவ்வளவு விசேஷம். திருவடி தாமரை தாமரை ஸ்ரீரங்கத்தை போட்டி வரும்போது பல கமல சகசரம்னு ஒரு வித்வான் ரொம்ப அப்படின்னு பார்த்து பெருமாளுடைய திருவடி தாமரை பற்றி பண்ணார். நான் இன்னும் தாசனா போறேன்னு தேசிகன். அந்த தாமரையும் தாங்கிறதோடைய பாதுகை, அந்த பாதுகையை பற்றி ரொம்ப விசேஷமாக பாதுகாசகர் ஒரு ஏமத்துல ஆயிரம் பண்ணாரோ இல்லையோ. அதனால பெருமாள் திருவடி தாமரை கொடுத்தாலே தன்னையே தருவன். பாதுகை கேட்கிறமா வேதமே இருந்து இரண்டு கிரும்ப சூக்தம் பெருமாள் தன்னையே தருவன், பரதர் தருவன், எல்லாத்தையும் தருவன். அப்பேற்பட்ட ஹிரண்ய கர்ப்பன், ஹிரண்யமான முட்டை தொப்புள்ள உண்டாச்சு பெருமாளுக்கு. அந்த ஹிரண்ய கர்ப்பம்னு பெருமாளுக்கு, ஹிரண்ய கர்ப்பம்னு பெருமாளுக்கு பேர். முட்டையே வெளிவந்ததுனால ஆனா முதல்ல கர்ப்பம் தெரிஞ்சது யாரு? பகவான் பிரம்மாவர். ஹிரண்ய கர்ப்ப சூத்திரம் எட்டு மந்திரங்கள் உயர்ந்த மந்திரம். அங்க ஹிரண்ய கர்ப்பன்ற பதம் பகவான் விஷ்ணு தான் போயிருக்கோம். வியாக்கியாதாக பண்றான். அப்போ தண்ணியே தருவான். அத்யசம்பூதா யார் அந்த பெருமாள்? ஹிரண்ய கர்ப்பன். அத்யசம்பூதோ ஹிரண்ய கர்ப்பய சஷ்டௌ. வேதாந்த கோஷத்து பெருமாளுடைய உபாசனை பற்றி தான் சொல்லும். சிதர தேவதி சொல்லார். அது சொல்ற போது தைத்திரிய கோஷத்துல ரெண்டு மந்திரத்தை செல்லி விட்டுருது. பெருமாள் மந்திரத்தால ஆராதிங்கோள். அத்யசம்பூத மந்திரம், ஹிரண்ய கர்ப்ப மந்திரம், அத்வைத் சம்பவத மந்திரம், உத்தர நாராயணம் சொல்லி புருஷ சூத்துடைய பின்பாதி. புருஷ சூத்து ஆரம்பித்த சகஸ்ர சீரிஷா புருஷம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம். மகாபுருஷம் பத்தி புருஷ சூத்து தெரியுது. என்ன ஒரு மொழி? இந்த புருஷன் யாரு? சுந்தரா இருக்கக்கூடாதா? பிரம்மாவா இருக்கக்கூடாதா? இந்திரா இருக்கக்கூடாதா? யார் இந்த மகாபுருஷன்? மேல போகுது அத்வைத் சம்பவதா. அவன் அவதாரம் வர எடுக்கிறான். அஜராஜமான பகுதாவியாயதே. யார் அந்த புருஷன்? கிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்யவு. ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்தில் இருக்காரே அந்த மகாபுருஷன் யாரவன்? நாராயணன். அவன் தன்னையே தருவன். இரண்டு கர்ப்பயத்திற்குள் ரெண்டு மந்திரத்தை புதைக்கப்படுத்தது. அது சம்மிதேவியும் ஓஷதியும் வரக்கூடிய மந்திரங்கள். தன்னையே தரும். கர்ப்ப வருஷம் இருக்கு, சொல்கிறவர்கள் இருக்கு. அங்க போய் எங்கிட்ட போய் என்ன கேட்டாலும் கொடுக்கும். என்ன கேட்டாலும் குழுவை தவிர தன்னே தருமா? அது கூட பகவான் கல்ப விஷயம் தன்னையே தருவன். வரதா பாதகமான ஆத்மானம் அப்பி ஆத்மதோ. பன்னீர் நாம பாசுரத்துல நம்ம அறிவிக்கிறார், கற்பநாபன் உயர்வர உயரம் பெரும் திரளோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் தார்முகில் போரும் வேங்கர நல்வெற்பன் இசும்போர் விரான் எந்தை தாமோதரனே. கேசவாயனமா நாராயணமா ஊர்ந்த போன்ற எடுக்கிறவன் தங்கள் எதிர்ப்பு பண்ண மூர்த்தி கேசவன் நாராயணன் தாமோதரன் முடியுது. இது விசேஷமாக பெயர் ஆரம்பித்திருக்கார். ஏஜியமதி கொடுத்திருக்கார். சாஸ்திரங்கள்லாம் சொல்றது ரக்ஷை எழுந்து திருமன்றது அலங்காரம் மட்டுமா? ஒவ்வொரு திருமணியும் நெற்றியில கேசவன் ஆரம்பிச்சு பின்னாடி தாமோதரம் வரைக்கும் ஒவ்வொரு மூர்த்தியை தியானம் பண்றோம். அந்த மூர்த்தியுடைய சாந்தியம் வாங்கிறோம். நம்ம உடம்புல அப்படியே இட்டுக்கிறவாரு அப்படியே ரக்ஷியா இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தின் போது கார்ஜியன் குழந்தை உன்னவராக சொல்லி கேசவாய் நாமங்களாக ரக்ஷா பண்றார். அதுக்கு நாமம் நாமஞ்சலில் நாராயணம் நாமன்னே பேர். திருமணம் இட்டு அது ஆபாரம் பண்ற போது அவன் பேருக்கு பேரு அவன் பேர் தான் முக்கியம். திருவடி திருநாமம் திறந்தேன்மண்கண்டியில் ஆழ்வார் யமபட்டரோட கூப்பிடுறார். கூவி செவிக்கி யமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கி. அவர் லோகத்தை மகாங்கள் இருக்கா திஷ்டு குத்துக்கு கடமை தினம் திஷ்டு குத்து கடமை உயிர வாங்கறதுக்கு அவர் டைம் முடிஞ்சு போடு கடமைக்கு பாதகை இருந்தது. இங்க வாழ்னா யமன் தப்பி தவறி வைஷ்ணவார் பிரபன்னால் பாகவதா கிட்ட போயிடாதோண்டு ஓடி கொடுக்கும் விஷ்ணு புராணத்துல மதுசூதன ஹரிஹர மதுசூதன பிரபன்னானு யமபட்டர்களே, நான் வைஷ்ணவர்களுக்கு பிரபு இல்லை, மற்றவர்கள் தான் பிரபு. நான் சொன்னேன் போயிடாதோ, நானே வைஷ்ணவதாசம். ஹரிஹர மதுசூதன பிரபன்னானு பிரபத்தி பண்ணாள், சரணாதி பண்ணாலே ஐக்கிய வந்துட்டே, பெருமாள் கிட்டே, மதுசூதன் கிட்டே அவ இருக்க இடத்துக்கிட்டே போயிடாதோ யமபட்டர்கள் ரகசியமாக சொல்றான். பகவத்கதாசுமக்னானு பாகவதம், அவன் சொல்றான் பாகவதர்களை யார் கேட்கிறானோ, கேட்டு பக்தி வளர்த்துறானோ அவகிட்ட போயிடாது. திறம்பேன்மன் கட்சியில் ஆழ்வார் பாசுரம். அப்படிப்பட்ட பிரபு ரகம் நான்கும் வைஷ்ணவானாம். வைஷ்ணவாளுக்கு நான் பிரபு இல்லை, அவகிட்ட போய் தாசான தாசம் கை கூப்பிட்டு குனிஞ்சு ஓடி போடுவானாம். அப்பேற்பட்ட சரணாகதியை தரவன் பதகமல சகசம் தண்ணியை தருவன் பன்னிரு நாமம். அந்த நாமத்தை வச்சுட்டு இருந்தாலே பெருமாள் அந்த திருமணத்துக்கு நாமம் சொல்லிட்டான். நாமம் போட்டான் பரியாசம் பண்றா, ஏமாத்தின்னு பரியாசமே இல்லை, அவசரம் தான். இந்த நாமம் திருமணம் இட்டு அந்த நாம அந்த பேர் ஆவாரம் பண்ற போது எதிரி இல்லாமல் பார்த்து ஓடி போடுறான். அப்ப ஏமாத்த இந்த நாம ஏமாத்த சொல்லியும் அதான் அர்த்தம். நாமம் போட்டுட்டான், நாமம் போட்டா யமனே பயந்து ஓடுறான், யமகடர்கள் ஓடுறான், சத்துக்கள் ஓடிடுவா. இப்படி அந்த பன்னிரு நாமத்துல பத்மநாபன் பதினொன்றாவது பன்னெண்டாவது முடிக்கிறார். பத்மநாபன் உயர்வர உயரம் பெருந்திரவோன் அமாப்பெரிய தரித்திரன் பகவான், அவனை காட்ட உயர்ந்தவன் யாரும் கிடையாது. பத்மநாபன் அவன் கர்ப்பன் உயர்வர உயர் அவனை காட்ட உயர்ந்து கிடையாது. திருவாமி ஆரம்பமே அப்படிதான், அவனை காட்ட உயர்ந்தவன் யாரும் கிடையாது. எஸ் பாப்பரம் பரமஸ்தி கெஞ்சிது என்ன வேதம் சொல்லிது, அவனுக்கான உயர்வன் கிடையாது. அதனால பரன் பரபரன் பராத்பரன் இப்படிதான் பேரு. பெருந்திரோன் தீரி சக்தி போன்ற உயர்ந்த சக்தி குணங்கள்லாம் உண்டுவன், அவன் மாதிரி சிறந்தவன் யாருக்கும் கிடையாது. அப்பேற்பட்டவன் நம்ம சொல்ற ஏற்பரன் நானை வந்து என்ன வந்து கேட்டார். ஏற்பரன் ஞானியிருக்கும் ஆத்மீமிய வந்து கீதை சொன்னார். பெருமாள் பகவான் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான், அந்தரியான வாசம் அவனுக்கு போறாத இடம் கிடையாது. பகவானுக்குள்ள பக்தனுக்குள்ள பகவான் எங்கேயாவது இருப்பானா, அனுகிரகம் பண்ணாத அந்தரியான இருப்பான் இருக்கேன்னா. நான் என்னுடைய சங்கப்போ சொன்ன கீதையில ஞானி இருக்கானே, ஒன்னும் வேண்டாதவன் எதுவும் வேண்டாதவன் வைகுண்ட வாசேபி அமைதிதான். அவன் எனக்கு ஆத்மாட்டான், பகவான் ஜீவன் ஆத்மா சொல்றது என்னுடைய என்னுடைய ஞானியது ஆத்ம ஏற்பரன். அப்படி இருந்தது என்னை ஆக்கிக்கொண்டு அவன் அவன் திரும்ப வச்சுதான் எப்படியாவது சேர்க்க நினைக்கிறான். நம்ம திருவிழுந்து போறோம், தொம்மே கம்மி புதத்தது தவறி போதும் திருப்பிட்டு போற கதை கேட்ட மொழி. நீ வாழா நீதான் என்னை சேர்ந்து கூப்பிட்டுக்கிறான், எவ்வளவு திரும்ப பாருங்க. தன் திருவடி பக்தனாக சேர்த்துக்கிறான், எனக்கே தன்மை தந்தை அவன் சொந்த கேட்டு அவன் திருவடி சகனாரி பண்ண உடனே அவனை சேர்ந்தவன் நம்ம நினைக்கிறோம். தண்ணி என்ன ஒண்ணு மோட்சம் வேணுமா கைங்கரம் வேணுமா, என்னையே தரேன் என்னை எனக்கே தன்னை தந்த கற்பகம் அழுவார். மதோகர வேதம் என் அமுதம் அவன் அமிர்தம் சுகலோதமான கொஞ்ச நாள்களா மனுஷமா இல்ல ரொம்ப நாள்கள அவர்தான் பேரு, அதுவும் வாங்கி போடும் வந்துடுவான். வைகுண்டம் அமிர்தலோகம் பேரு மோட்சம் பகவானே அமிர்தம் அமிர்தம் எப்பேற்பட்டவன் கார்மிகள் போலும் அமிர்தம் தெரங்கிறேன்னு மழை கொட்ட வருது கருப்பாக கொண்ட மேகம் கொட்டு கொட்டு போட்டது அவதி போவது மின்னி வரம்பொறி போவது அப்படி சொன்னால் ஆண்டாள் அனுபவிச்சவாள் கார்மிகள். அப்படிதான் பகவானுடைய வர்ணம் கருப்பு சொல்லுவா வண்டு சொல்லு வண்டுமாய் கருப்பு மேகமாய் கருப்பு சிலா விபங்கு நீலாக கல்ல உடைச்சா அது ஒரு பலபடாது அந்த கருப்பு புரட்சி கருப்பு இப்படி பல விதமாக கருப்பா சொல்றானே நார்மகில் போலும். ஆனா தொழிற்புரியாதான் பச்சைமாவதை போல் எல்லாரும் நீல வர்ணன் கார்மகில் வர்ணன் இப்படிலாம் சொன்னாலே பச்சை சொல்றேன் பச்சை பெருமாளுக்கு அரிநீர சிலங்கு பச்சையில் கலை எப்படி வந்தது. விஷ்ணு பருவத்தானாம் பச்சைமாவலை மலை கருப்பாதான் இருக்கும், மலை கருப்பாதான் இருக்கும் பாறைகள். ஆனா தூரம்னு பார்த்தா நிறைய ஆயிரக்கணக்கான மரம் சூழ்ந்து இருக்கும் மலையில. தூரம்னு பார்த்தா மலை தெரியும், மலை மரங்கள் தான் தெரியும். பச்சை பச்சை பச்சை மாமலை போல் மேனி பச்சைன்ட்டு வேங்கட நெல் வெப்பன். இந்த ஆஸ்பதாக சொல்லக்கூடிய தண்ணியே தரான்னு சொல்றது அது திருவேங்கடவன்றார். அந்த 13 பாசத்துல நம்மாழ்வார் ஒவ்வொரு பதிகத்துல 10 பாசம் அனுபவிப்பார். 11வது பாசம் பரஸ்வதி. இது 12 நாம தெரியாம 12 பாட்டு ஒவ்வொரு காஞ்சவ நாராயண சொல்லிட்டு பரஸ்வதிக்கு வர 13 இந்த பதிகத்துல 2-7 13 பாசங்கள் வருது. விஷும்போர் விராம் எந்தை தாமோதரணி அம்பத்தி ஆறாம் சோதனை அனுபவிக்கிறார். தண்ணியே தரக்கூடியவன் ஜெகதிபிதம் பச்சா. இப்படி இவ்வளவு தவிர கொடுக்க முடியும், மற்றவர்கள்லாம் இதர தேவதைகள் கொடுக்க முடியாது. அவெல்லாம் கொஞ்சம் தான் கொடுப்பான். கரிமிதம் பரம் ரிபுத்தான சேவந்தே. பெரிய ஞானிகள் இதர தேவதைகள் சேவிக்க மாட்டார். அவர்களால் என்ன முடியும்? அந்த தரையில தானே சொல்லுவா, இருந்தே இருந்தே மோட்சம் தர முடியும், என்னால முடியாது. திருமாவட்டம்தான் மோட்சம் தரக்கூடியவன். தருணையினாலே தயினாலே முகுந்தன் பெருமாள் மோட்சம் தரக்கூடியவன் முகுந்தன். ஜெகதி மிதம் பதா துவரிதரா எல்லாம் இருந்துடணும். அவள் தய இல்லையானா அவன் ஏன் தெரிவிக்கிற ஆயிரக்கணக்கு தபஸ் பண்றான். அவளுக்கு தயம் இருக்கு, அவளுடைய தெய்வம் பெருமாள் தெய்வம் ஆயிடுவான். தரணும் அச்சிரமான வாழ்ந்து இவனை காப்பாத்து நிரங்குஷப்பசமனாதி விபூதி மதி. அவனை தடுக்கவே முடியாது. பெருமாள் அப்படி இப்படி அவன் கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் அவர் மனசை மாற்றி அவன் சேர்க்க வைக்கக்கூடிய தயை தயாசதம். நிரவதியும் எப்பேற்பட்ட நிதியை தர என்ன பண்றான்? அவள கொஞ்சமான நிதி தான் தருவா, பலம் தான் இருவா. சீனிவாசன நிதியே தூக்கி அவர்களை கொடுத்துருவேன். தை இவ்வளவு உண்டு. அதனால மிதம்பதா வாழலாம் நீ தை அளவில்லாதவள் முடியும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல மற்ற தேவதையும் பெருமாள் தைக்கு உத்தியாசம் அது வாங்கிக் கொள்கிறவர் தயை. அவ்வளவு கருணையும் பேரு, கருணா தயா கிருப்பை இதெல்லாம் தயைக்கு பேரு. 57வது ஸ்லோகம் சகருணலௌகிக பிரபு பரிக்கிரக நிகரையோ நீதிமுபாதி சக்கர பரிவர்த்தி பரம்பரையாம் ரிஷபமகீதரே கருணே விசரங்கயதாம் சுதிமித சம்பதி துவைகரம் பவிதாவிஜயா. விஷயத்தையோ எப்படி நாளுக்கு சந்தேகம் வர முடியுமா? எவ்வளவு அள்ளித்தரவாதமே கற்பகம் பெயர்பட்டவன் விழுப மகீதேந்தர் விழுவாதிரியர் எப்படி அந்த மலையில் எழுதக்கூடிய பெருமாள் சீனிவாசன் அவருடைய கருணையை பார்த்து கூப்பிடுறார். விழுப மகீதர ஈச கருணி லோகத்தை தயவு இல்லையா, இது தேவை தயவு சொன்னோம். லோகத்தை மட்டும் தேவை பிரபுக்கள்லாம் இல்லையா, பெரிய ஜமீன்தார் இருக்கான், பெரிய பணக்காரர் இருக்கான், கோட்டீஸ்வரர் இருக்கான், அவள் அண்டி எவ்வளவு பேர் பார்க்கிறார். நிறைய அவனுக்கு வேண்டிதான் செய்யறான் அந்த பிரபுக்கள் லௌகிகமாக. சில பேருக்கு நிறைய தரான், சில பேர் குறைவா தரான், சில பேர் சரியா செய்யறான், தண்டனை கொடுக்கறான். அவனுக்கு ஒன்றும் ஆட்சி லோகத்த பிரபுக்கள்லாம் இருக்கா, அவன் அனுகிரகம் பண்றா, தண்டனையும் கொடுக்குறான். லோகத்தையே பார்க்கும் அவன் மாதிரி தகுந்த மாதிரி கொடுத்துருக்கா லோகத்த பிரபுக்கள். அப்போ பெருமாள் என்ன பண்றார்? அவன் சாதாரணமா ஆனுகூல்யம் பிராத்திகூல்யத்தையும் பார்த்துக்கான். ஆறுகூலி சங்க பக்கம் பண்ணா இவர் தண்ணியை தரக்கூடிய ஒரு சக்தி உள்ளவர். ஆனா பெருமான் தருவானா மாட்டானா, எவ்வளவு தயவு உண்டு இவனுக்கு, நிச்சயம் மூட தருவான் பெறுவானா, மகாவிஸ்வாசம் ஓடும். இப்படி ஆராதி ஆராதி பெரியவர்கள்லாம் அவன் வர்றதில்லை. ஏன்னா அவன் கோப்தா பவன் காப்பாற்றுறான் நம்மள. சர்வபிரம்மான் பரித்தியஜ்யமானேகம் சரணமுதி அவனே சொன்ன வாக்கியம் கீதையில், அகத்வாரோபேபியா நான் மோட்சம் தரேன், பாவத்தை விடுபடுறேன், கவலைப்படாதே வாக்கியத்தை மட்டும் முடிக்கலாம். மகாசுதா அப்ப ஆராய்ச்சி சாஸ்திரம் ஆராய்ச்சி பெய்ய வேணாம். பெருமாள் விசுவாசத்தோடு நம்மளுக்கு நம்மளை கைவிடான். சுதி மிகு சம்பதி வேலைகள்லாம் புகையிறது அவங்களுக்கு குணத்தை, தயை முதல குணங்கள். அப்ப பெருமாள் பதிகள் தயை மீது சந்தேகம் வருமா? வேலையுமே சொல்லிட்டு வேலைகள்லாம் சொல்லிட்டு சர்வ சரண்யன் ஏதாவது கொடுப்பான், திருப்பி அது நஷ்டப்படுறதாக வச்சது, திருப்பி அனுப்ப மாட்டான், துணை கொடுக்கணும் போக ஊட்டான், இப்படிலாம் கற்பது. அப்படி பவிதா விஸ்வாசம், மகாவிஸ்வாசம். அபத்திய விஷயத்துல சாதாரணமான ஜனங்களே சரணாகி பண்ண விடமாட்டான். கால வேறு என்ன காப்பாற்றிடுவான், பெருமாள் உடனே ஒரு சம்சாரத்தை விடுவார் நம்மளை. பிரபத்தி பெண்ணவாட உடக்கூடாதுன்னு சாஸ்திரம் ராமாயணத்தை தான் ராமன் சொன்னார். விபீட சரணாகி பண்ணான் பெருமாள், சுபீட சரணாகி கண்ண அது வேறு பெருமாளே பண்ணார். விபீட சரணாகி பண்ணவனே இதெல்லாம் ஆலோசனை பண்ணி குழந்தைகள்லாம் சுக்கிரி அவனை சேர்த்துக்கூடாதுகள் எல்லாத்தையும் கேட்டுண்டார். ஒவ்வொருத்தர் ஒரு ஐடியா கேட்டார், எல்லாம் சரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குண்ண, அது நீங்க ஒவ்வொருத்தர் ஆகணும். நான் சரண்யன் பேரு, சரணாகதி பண்ணவன் ரட்சிக்கிறவன். அவன் விபீஷன் சரணாகதி பண்ணிருக்கான், அவன் ராஜ குடும்பத்துக்கோசமோ ராஜ்யத்துக்கோசமோ வரல, என்ன தெரியுது. ஆத்ம சரணாகதி பண்ணான் அவன், நான் கண்டு கண்டித்தா கண்டிப்பா சரணாகதி கொண்டுதான் ஆகுவேன். சுக்ரீவா நீ போய் ஆட்சி வந்துட்ட, நீ தான் தடுத்த முதல்ல பெரிய ஆட்சேபம் பண்ணவன் சுக்ரீவன். ஆணைய அவன் ஆட்சி வாண்ட சீக்கிரம் ஆணைய விபீஷன் கொண்டு வாண்ட கதையெல்லாம் சொன்ன. கண்டோபுத்திர கண்வகாதி கண்டுகாதி சொல்ற எங்க பெரியவா ரிஷிகள் மூலமா வந்தவா சரணாகதி அறியும் பிராணம் பரித்தெஞ்சிய உயிரை விட்டாவது சரணாகதியை காப்பாற்றணும்னு பழமொழியெல்லாம் சொல்லிருக்கார் ரிஷிகள். அவர் இந்த ரிஷி சொல்லும் போது ஒரு புறா கதை சொன்னார், பெரிய மழை புயல் அடிக்கிறது, மேடம் ஒரு புறாவை புஷ்டான் ஒரு பெண் போறார், குழு நடுக்கிறது, வேணா முடியல எங்கேயா போன ஒரு மரத்துக்கு கந்த அடைஞ்சான், குடு நடுக்குது நிக்க முடியல, கையில ஆகாக்கிறவங்க குறிய வச்சிருக்கான் அந்த புறாவை பெண் புறாவை. ஐயோ இப்படி இருக்கிறேன் காப்பாத்தே வனஸ்பதி தேவையே, ஏன்னா மரத்துக்கு தான் நிக்கிறான், மரத்து மர தேவதைகளை யாராவது அடிக்கிறது என்ன காப்பாற்றணும். மரதேவதை காப்பாத்திருந்து அந்த குருவி சொல்றது கப்போதை பெண் புறா, நீ மரத்தை தான் இருக்க, அவன் மரத்தை சரணாகதி பண்ணா, நீ மரத்தை இருக்க உன்னை சரணா நம்ம சரணாகதி பண்ணதான் நினைச்சுக்கணும், அவனை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அது வந்து கேட்டு அந்த ஆண் புறா நெருப்பு மூட்டி அந்த குழுக்கெல்லாம் போக வச்சு தானே விருந்து ஆகாரமாக்கி இப்படி பாரியாக ஹர்த்தாரம் பேசி தன் மனைவியை அபகரித்தவனுக்கே இப்படி பண்ணிது. ஏன்னா சரணாகதி பண்ணாமான் அந்த மரம் மரத்துல மரம் வந்து இந்த பக்ஷியுடைய வாசம் இப்படி இதெல்லாம் சொல்லி இப்படி இந்த உபாச்சியால் சரணாகதி நான் உடம்பாங்க விபீஷம் பண்ணான்னு சொன்னார். அதனால பிரபன்னன் சரணாகதி பண்ணவர் விடக்கூடாது சாஸ்திரத்தை வேலை சொல்லிது. வேற என்ன சாதாரணமா மாத்திரம் வந்து சகசிரேபியா நம்ம நிறைய நிறைய சதந்ததாதி சகசிரந்ததாதி ஆயிரக்கணக்கில் அம்மா தாயார் செய்கிறா அப்பா செய்கிறான், ஆயிரம் அம்மா ஆயிரம் அப்பா செய்யறதுக்காக அதிகமாக செய்வான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் சரணாகதி சொல்லிட்டு சகதேவ பிரபன்னாயன் கடைசியில் முடிச்சார். ஒரு தடவை சரணாகதி பண்ணால் அந்த பிரபன்னனுக்கு எப்படி எப்படி பண்ணவன் உன்னை சேர்ந்தவன்டா காப்பாறு சொல்லிட்டான், வேற ஒன்றும் செய்யாதவனுக்கு பாசதே இப்படி சொல்லிட்டான்னா அவனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் காப்பாற்றுவேன். அவயம் சர்வபூதேபியோ அவயம் கொடுப்பேன் அவனுக்கு, அவரும் தடுக்க முடியாது. வெறும் வாக்கியம் இல்லை, ஏதன் விரதம் சங்கனம் கட்டிட்டு விரதம் சொல்றீங்க, விரதம் ஆக்கிருக்கு தீட்சிதன் சரணாகத தீட்சன் பேர் எனக்கு விரதம் நம்ம சொன்னது. அப்படிப்பட்ட பகவான் சரணாகதன் அப்படி சொல்றது காரணம் என்ன, அவங்கிட்ட எத்தனையோ குணங்கள் இருக்கு, அத்தலையும் சௌபாய் சௌசியிலும் இவ்வளவு கருணையில் ஒரு குணம் இருக்கு. முக்கியமானது பெரிய பிரபு கருணை இல்லாட்டா அவன் வலிமை இருக்கு, கருணை இல்லாட்டா காப்பாற்றுவான், காப்பாற்ற மாட்டான். மற்ற நிறைய கருணை இருக்கு, அவனுக்கு வலிமை இல்லை, எப்படி காப்பாற்றுவான்? வலிமை இருக்கணும், திறன் இருக்கணும், திறன் சொன்னது பெரும் திறவு. கருணையும் இருக்கணும், அது இருக்கு, தர எல்லாரும் காப்பாற்றப்படுறான். வேதத்தோட போய் நீ சொல்லிட்டு சுத்தி என்ன சொல்லிட்டு, ஜெகத்காரத்துவம் பெருமாள் தான் எல்லாத்துக்கும் காரணம், உற்பத்திக்கு மோட்சம் மூலம் ஆசைப்படுறவாள் அவன் தான் உபாயம், அவன் தான் மோட்சம் தருவன். இது வேதம் சொல்லுது, அது அதை அப்படியே தயை காமிக்கிறான், அவனுக்கு நிச்சயம் பண்றது. அதை பயிரோ எல்லாருக்கும் மாசுதான் ஏற்கனவே சொல்லுறான். தஸ்மாத விபஞ்ச வேத செலுத்தி கொல்லத்தகனா இருந்தால் அவனை நீ காப்பாற்ற வேண்டும். ரெண்டு கதை செலுத்து வேற ஆதாயங்காண்டத்துல தைத்திரிய சமிதை தேவாவை யஜ்யான் ருத்ர மந்திராயம் எல்லா யாகத்திலும் ருத்ரனுக்கு பாகம் உண்டு. தேவதை என்ன பண்ணா, ருத்ரனை பாய்க்காட் பண்ணிட்டான், அவனுக்கு சேர்த்துக்கல, யாகம் பண்ண ஆரம்பிச்சான். ருத்ர கோபம் எல்லாம் வராதா ஆதித்தான் அக்கிரமத்தை பார்த்தான் ருத்ரன். அப்படியே அங்க மறியல் பண்றாரு, அந்த மாதிரி அப்படியே சூரியனை சூழ்ந்து மறியல் பண்ண ஆரம்பிச்சான் ருத்ரன். அவன் சூரியன் என்ன பண்ணான், இப்படி பண்றானே ருத்ரன் சொல்லிட்டு ரெண்டு தேவதை உள்ள யாகம் பண்ணான், அர்ச்சனா இது பண்ணான். ரெண்டு தேவதை இந்திரவாயூர் தேவதை அவாசகனா இது பண்ணான். அதனால ருத்ரகிட்டே காப்பாத்துட்டாவான். ஏன் சரணாதி பண்ணாரு இப்படி ஒரு தஸ்மாத விபஜ்யம், கொல்லத்தகனா இருந்தாலும் அவளை காப்பாத்திட்டான். தேவதைகள்லாம் அடிச்சு கொல்லக்கூடிய ருத்ர கோபத்துக்கு அவ ஆயிட்டால அதனால ஒதுக்கிறாள் தேவதைகள், காப்பாத்திட்டான். ஏன் சரணாகதி பண்ணாள். இது இடத்துல அதே இடத்துல வர்றது தேவாவை தொட்டார அதிகாரம் தேவதைகள் தொட்டான்ற தேவதை அவன் இம்சம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த தொட்டார தேவதை தேவதா பத்தினிட்ட போய் சரணம் அடைஞ்சார். அவர் சபத்தி பிராபத்தியத்தை அவ என்ன பண்ணா, அவர் தெற்கு காமிச்சு கொடுத்து அவர் தெற்கு வர்றான். இங்க இருக்கான், எங்க இருக்கான் தொட்டான். அவன் அந்த பத்திரிகள் காமிச்சு கொடுக்கல, ஏன்னா அவர் சரணாகதி பண்ண பண்ணிட்டாரு அவர்கிட்ட. அதனால புறா உபாக்கியானம் தேவதைகள் உபாக்கியானம் தொட்டா வாக்கியம் இல்லை என்ன பண்றது, கொல்லத்தகனா இருந்தாலும் இந்த வாக்கியத்துக்கு தஸ்மாதது வஜ்யம் பிரபன்னம் கணப்பதில் பிரயச்சன்மை. ஆனால் வேதம் சொன்னபடி சொன்னபடினால் விசகரி கருணமேக ஜனிதாம், பெருமாள் கருணமேக ஜனிதாம் ஜனிதாபாராம். சரியில கிருஷ்ண ஜலதாக தேசிகன் அத்தியில எம்பெருமான் வர்றதுக்காரு கருமேகம் அவர் கொட்டு கூறுகள் கொட்டு கொட்டு கூறுவான். சங்காதிகம் வருஷதி அப்படியே நாசம் பண்ண மாட்டான். நமக்கு என்ன திட்டமோ அந்த காலம் மேலேயே கொடுப்பான் கங்காதிகம். அதனால அடுத்த 58வது ஸ்லோகமாக விஷகிரி கருணே கருணே கருணமேகஜ நிதாபகராம் சொல்றேன். ஸ்லோகத்துல 58ல கரிசெயல் அவன் கருப்பு மேகமாக வர்ணிக்கிறார். கருப்பு மேகம் கொட்டு மொழி கிருஷ்ண வர்ணன் விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனி தாபகராம் அபிவதிம் சுவிஷ்டிம் உபஜீவிய நிவுத்ததுஷா பகுலிஜலாதே பகுமானம் அவோக்கியதையே நகதி சத்பதம் ஜெகதி தாபகான் பிரபன்னாளை பெருமாளையே நம்பியிருக்கவாறே பகவான் விடமாட்டான். தேவதேவி பத்தி கேட்கிறார். லோகத்துல புண்ணியவான்கள் அவர்தான் பகவானுடைய சரணமடைவா புண்ணியவான்கள். எத்தையோ ஆயிரக்கணக்கான வருஷம் சூரிய பக்தனாயிருந்து ருத்ர பக்தனாயிருந்து இதர பக்தனாயிருந்து கடைசியில் பெருமாள் கிட்ட வரும் பகுனாம் ஜென்மதா வந்து என்ன பிரபத்தி பண்ணுவான். கீதை பிரகாசம் ஞானவான்மா பிரபத்தி எங்கிட்ட பக்தி வருதுன்னா எத்தனையோ ஜென்ம இதர தேவதைகள் ஓழஞ்சி ஓழஞ்சி ஓழிச்சு ஓழிச்சு கட்சியில் எங்கிட்ட வரலாம். ஜனிதாபகராம் சம்சார தாபத்தை போக்கக்கூடியவன் பகவான் சொன்னான். சம்சார தாவ கொளுத்தம் எத்தனை எத்தனையோ ஜென்மம் வீணா போச்சு, கொளுத்தது பாவம் நலம் நரகம் சொர்க்கம் மரணம் பூரோகம் அப்படி இப்படி பொறுத்து பொறுத்து பிறக்கிறான் தாபம். அது பெருமாளுடைய கிருபை இருந்தால்தான், தயை இருந்தால்தான் அந்த தாபத்தை போக்கி பிறவாமையை பிறக முடியும். சுவிஷ்டியும் பெருமாள் மேகம் மாறி நல்ல மழையை பெய்கிற மழை விஷ்டியம்னா மழை சுவிஷ்டியம் மாதம் மும்மாறி பெய்து ஆண்டாள் நல்ல மழைனா எது? ஜனங்களுக்கு இம்சை இல்லாத மாதம் விட்டு விட்டு மூணு மழை, ஒன்பது நாளைக்கு ஒரு மழை பெய்யணுமா? அது சுருஷ்டி. அப்படி பெருமாள் ஹிதமா மழை கிருபையை வர்ஷிக்கிறான், தாவலாம் புரையிறது, நீர்நிலைகள் ஜலங்கள்லாம் கிடைக்கிறது. அதனால நல்ல நெறியை ஆகாசத்திலே பொழிக்கிறான், விடுறதில்லை. அந்த சாதக பட்சி வாங்கி நம்ம அதையே சாப்பிடணும். ஆகாசம் மழை பெய்யற போது நல்ல மழைன்னா என்னதான் சாதக பட்சி? ஒரு பட்சி எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் அதை வந்து கடந்தையோ ஏரியிலையோ குட்டையிலையோ குளத்தையோ அதை தீர்த்து சாப்பிடாது. தாகம் எவ்வளவு வந்தாலும் மழை பெய்யற போது ஆகாசம் ஈரோ ஆய திறக்கும். அந்த மழை நீரை சாப்பிட்டு உயிர் வாழும். அது சாதக பட்சி அப்படின்னு பேரு. சாதக பட்சியமா பிரபன்னார் பெருமாளை தயவு வேற யாருக்கிட்டே போக மாட்டார். பாக்கியவான்கள் கிறிஸ்தினா. அதே மாதிரி சாதக பட்சியமா விகவாவா, இது போலமா அது போலமான எதையும் வேண்டாம். பெருமாளை எனக்கு எதுவுமே வேண்டாம், நீதான் ஒன்றிய தருவியே. பகுனாம் ஜென்மனா மந்தே ஜானம் பிரபஞ்சியே. பெருமான சரணாதி பண்றோம்னா எத்தனையோ ஜென்மம் சுகதம் பண்ணி அது புடம் போட்டு வந்துடுவோம் அப்படின்னு அர்த்தம். பரமாத்மையோ ரக்தா, எவ்வளவோ ஜென்மங்கள் இல்லைன்னு இந்த தேவதை போதவன் அந்த கோவில் போதவன் என்று இவரை சேர்க்கிறான். அவன் புத்தி போகும். அந்த புத்தி வராத பிரபந்தனா வந்துடுறோம்னா அது எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். பரமாத்மனியோ ரக்தா, பரமாத்மா கிட்டயே இவன் விருப்பம். இரக்த அபரமாத்மனி, பரமாத்ம விஷயம் இல்லாத மற்ற விஷயங்கள்ல வேண்டாம் வைராக்கி வாங்கக்கூடியவன். அப்படி இருக்குவா ஆசிரம தர்மங்கள் நித்தியமா விட மாட்டான். பெருமானந்தம் சரணாதி பண்ணுவா, சரணாகதிக்கு உபாசனம் பண்றவாளும் பெருமானந்தம் சரணாதி பண்ணுவா. எது பண்ணுவா? அவன் சரணாகதி ஆத்மாக்கு பண்ணுவான், சரணாதி பண்ண மாட்டான். அவன் உபாசனை பண்ணுவான். இருந்தால் நடுவு தடக்குது வந்த போது அப்பப்போ அவன் சரணாதி பண்ண தடக்குன்னுங்கிறதுக்காக உபாசனை பண்ணுவான், சரணாதி பண்ணுவான். இதுக்கு சகோதரித்து இவன் பண்ண பண்ண எல்லாம் ஆசிரம தர்மங்கள் பிரதாசிரமங்கள்லாம் அவனுக்கு ஒத்தாசையா இருக்கும். எப்பவுமே சொல்லலாம் கிடையாது. அப்போ விஜயத்துவாத்து ஆசிரமகரமா அபி அப்ப நிரவதி பகவந்த பிரம்மானுபூதி, அந்த மகாபூதி அதற்காக ஆனந்தம் எதுவும் கிடையாது. நிரவதிவான ஆனந்தம், ஆனந்தம்னா என்ன சொல்லு சொல்லு. ஏகோ மனுஷ கந்தர்வானாம் ஆனந்த, மனுஷனுக்கு ஆனந்தம் எது அப்படின்னு சொல்லுவா? அத்தியாயகா ஆதிஷ்டா திரிஷ்டா பரிஷ்டா சிவன ஏழு விதம் பூத்து இருந்தா அவன் மகா ஆனந்தம் இருந்த மனுஷன். இதுக்கு மேல இருக்கும் யுவா வாழ்க்கணும் ஒண்ணு இளைய வாலிப வயசு, சாது யுவா வாழ்க்கணும் நல்ல குணத்தோட இருக்கணும், அத்தியாயக விஷயங்களை வேத வேதாந்தங்களை மற்றவர்கள் கற்பிக்கிற சக்தி இருக்கணும், ஆசிட்டா நல்லா சாப்பிடக்கூடிய சக்தி, ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சக்தி தான் இருக்கணும், தேகபலம் ஞானபலம்னா இருக்கணும் பலிஷ்டா. அதுவரை ஏழாவது காரணம் இந்த லோகம் மூலம் அவன் சொத்தா இருக்கணும். இவ்வளவு இருந்ததுன்னா ஒருத்தர் அவன் பூர்ணமான ஆனந்தம் உள்ள மனுஷன் இருக்கும் ஏகாது. தேசதம் மனுஷகம் தர்வானாம் இருக்கு விஜயப்போ. இதற்காக நூறு பங்கு ஆனந்தம் மனுஷ கந்தர்வான் இருப்பா. மனுஷ கந்தர்வாருக்கு நூறு பங்கு ஆனந்தம், மனுஷ கந்தர்வாருக்கு இன்ட்டு நூறு, தேவகந்தர்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். தேவகந்தர்களுக்காக நூறு என்ன பிதாந்த லோகலோகம், பிதற்களுக்கு லோகம் இருக்கு. ரொம்ப நாள் பிதலோகம் உண்டு, அங்கதான் பிதலோகம் வர நம்ம சாதத்துக்கு அனுகிரகம் பண்றேன். ஆதித்யா எவ்வளவு வருத்தப்பட்டா பிதலோகம் இது இல்லை அது இல்லை எவ்வளவு உபநேசம் பண்றாலும் பிதலோகம் உண்டு. அது வேதங்கள்ல சொல்லப்பட்டது, அது ஒரு வசூலத்து ஆதித்ய அவார்டு ஆதிக்கத்தை உள்ளது. அப்போ நூறு ஆனந்தம் அதிகம் அவார்டுக்கு இன்று நூறு. கர்மலோக கர்மதேவார்கள் அங்க பிதலோகத்தில் இருக்க தேவதைகள் கர்மா பண்ணி இங்கே சொற்காரிக்கு போறாங்க, அவாறு இன்னும் நூறு, இன்னும் வசித்தேவா நூறு ஆனந்தம் அவாளுக்கால நூறு ஆனந்தம் தேவதைகளுக்கு. அங்கே தேவதைகள் பகவான் சித்திக்கிறான், சித்தியிலே அவளுக்கு இன்னும் நூறு. அவளுக்காக அந்த தேவதைகள் நூறு பங்கு ஆனந்தம் இந்திரனுக்கு, தேவதா தலைவன் அல்லையோ இந்திரஸ்யானந்தா. இந்திரனுக்காகட்டும் அவளுடைய தேவகுரு பிருகஸ்பதிக்கு இன்ட்டு நூறு அவ்வளவு ஆனந்தம் பிருகஸ்பதி. அதுக்காக அவரே சித்திக்கிறார் பிரம்மா பிரஜாபதியில் ஆனந்தா, அவருக்காக இன்ட்டு நூறு. இப்ப எவ்வளவு நூறு பெருகிறான் ஆனந்தம் பிரம்மா வரைக்கும் வருது. பிரம்மா நோடுறோம் திருமாவுடைய ஆனந்தம் என்னன்னா பரபிரம்மத்துடைய ஆனந்தம். எப்படி அடுத்த நூறுதானே பெருகிறாங்க, உன்னால பெருக முடியாது. பரபிரம்மத்துடைய ஆனந்தம் என்னால பெருக்க கணக்கு போட முடியல, அது பரமானந்தம். கண்ணம் அது பரமானந்தமா இருக்கணும், அந்த பரமானந்தமா இருக்கு பரமானந்தம். அதனால நிறைவதி மகா ஆனந்தம் பிரம்மானுபவம் புதூகலி ஜெகதி பவிதாசித்து ஜிகவதி. அதனால ஜெகத்துல இருக்கக்கூடிய சாபத்தெல்லாம் போகலாம் ஆனந்தம் வந்தபடினாலே, மோகம்லாம் போயிருது. இப்படி பகவானுடைய ஆனந்தம் இருக்க எல்லாத்து பிராணே சுவாமித்வம் யார் ஆசிரியாங்க? சரண்யன், இவன் சரணாகதன். யார் வந்தாலும் காப்பாற்றுவேன்னு சரணாகதன் தீட்சனை ஆசிரியிக்கிறான். பெயரக்ஷதி ரக்ஷதி இவன் நீயும் தேவி சொல்ற ஏ ரசம்மனே, நீ காப்பாற்ற ஆரம்பிச்சுட்டா மற்றவா யார் தடுக்க முடியும், தடுக்க முடியுமா? சுப்ரீ வந்து எடுத்தார முடிஞ்சதா? சுப்ரீ சரணாகதி பகவான் எடுத்திருந்தார். பெய்சரக்ஷதி நீ காப்பாற்ற வேண்டாம் நினைச்சா மற்றவாளால் காப்பாற்ற முடியுமா? முடியாது. அதனால் தானே சுவாமித்வம் காப்பாற்றுறதுல பெருமாள் தான் அதிகாரி. சுவாமித்வம் அவங்ககிட்ட தான், அவங்க விஷ்ணுன்னு பேரு, சரண்யன்னு பேரு. அப்ப எப்படி ஔசித்யம்? அதனால நியாசாத்தியா அவன் காப்பாத்துறானே, எப்படி காப்பாத்துவான்? எல்லாரையும் காப்பாத்த எல்லாரையும் மோக்ஷாக்கி போனோம். அவன் மோக்ஷம் எல்லா லோகத்தையும் எல்லாம் அங்க போயிடுவா, இங்கே இருப்பா. அதனால பகவான் எழுதி பார்க்கிற இல்லையோ, நீ காப்பாத்து கேட்கிறானா அப்படின்னு பாருவார். அப்போ ஞாபகம் சரணாகதி ஒரு வியாதம், ஒத்தாசை பண்றது நெருப்பதில விசுகிறோம். அப்போ அக்னிக்கு வாயு சககாரி, ஞாபகம் சககாரி வச்சு பெருமான ஏற்றுக்கிறான். அனகேதுகு, சரி இவ்வளவு தான் இருக்கேன். முக்கியமான காரணம் யாரு? சரணாகதியே பண்ணிட்டான். அதுவே அது சாஸ்திரங்கள் சரணாகதி மோஷத்தை கொடுத்து சரணா கூட முக்கியமான காரணம் யாரு? பெருமாள் தான். அவன் சொல்றது இவனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நினைச்சுட்டா காப்பாற்றும். அது அந்த சுதந்திரம் யாருக்கு இருக்கு? இண்டிபெண்டன்ஸ் பகவான் தான் இருக்கு. அது ஒத்தாசைப்படுற யாரு? தயாதி காணகேது சுவாதந்திரம் இஷ்டா கருணா. சுதந்திரம் இருக்கு சரி, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதான் தயை. தயா சந்தகம் அதான் பண்ண. அதனால மற்ற பெருமாள் மற்ற தேவதி பிறப்பினால் செயல்பாடா? இந்த ஆனந்தம் வேணும்னா, மோக்க ஆனந்தம் வேணும்னா சாத்திர பக்ஷி அந்த பக்ஷி அந்த பறவ மாதிரி பெருமாள் கிருபியே ஆறு காப்பாற்றணும். கதாகம் பகவந்தம் அப்படின்னு சொன்னாங்க. எப்ப சேவிக்க போறேன்? பிரம்மாணம் சிதிகண்டன் சார், சதுர்முக பிரம்மா உயர்ந்த ஜீவன் தான். அவனை படைக்கிறது கொடுத்துறான் பகவான், அவனை போய் சேவிப்பாரா? மோட்சத்துக்காக சேவிக்க முடியாது அவன். பிரம்மாணம் சிதிகண்டன் சே, அழகான மயில் கழித்து உள்ளவன் சிவன். அந்த சிதிகாட்டம் அந்த விஷம் அது நீளமா போயிட்டு கழுத்து, அதனால நீலகண்டன் மயில் கண்டன் சிதிகண்டன் போயிரு. அவர் சேர்ப்பாரா? சேர்க்க மாட்டான். பிரம்மாணம் சிதிகண்டன் சாஸ்தான்யா தேவதா ஸ்புதா, எத்தனையோ தேவைகள், 33 கோடி தேவர்கள் இருக்கா, அவெல்லாம் போய் சேர்ப்பாரா? யார் சேர்க்க மாட்டார்? அண்ண சாஸ்திரம் மூலமா ஆச்சாரிய மூலமா தெளிவு பெற்ற ஞானம் உடையவர்கள் பிரதிபுத்தாக நசேவந்தே, இதர தேவர்கள் சேவிக்க மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் மரம்தான் மோட்சம் கொடுக்க முடியாது தெரியும். அவர்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார், இதர தேவையை ஏற்க மாட்டார். வேத வேத ஆச்சாரியம் மூலம் என்ன உபதேசம் வந்ததோ அந்த உபதேசம் தான் அவ கடைப்பிடித்து ஒழுகுவர்கள் சாதபக்ஷிமாரி அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல பரமேகிராந்தர்களுடைய ஒரு நிலைமை, பெருமாள் கிருஷ்ணமேகமாக இருக்கான். அப்படிப்பட்ட கருணையில பகவான் கிருபை உள்ளவன், தயாதேவிகள் உள்ளவன். அந்த ஸ்லோகத்துல 56 அதை பத்தி அறிவித்து முடிக்கிறார். விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம், கிருஷ்ணமேகம் மாதிரி கொட்டக்கூடியவன். ஜனிதா மகராம், மழை பெய்ஞ்ச தாபகம் போயிடும், பயிர்கள் விளையும். பெருமாள் கிருபை வந்தா நமக்கு மோட்சம் கைங்கறி பயிர் விளையும். தற்போது அபிமதியம் கிருஷி வரம் தீனவதி வரப்போம். பெருமாள் பயிர் தரலாம் அருகில் ஜீவன்களை. மோட்சம் போறவன் சில பேர் தானே, நல்ல அறிவில வந்தது மோட்சம் போறான், நல்ல பயிராக்குது. இப்ப மோட்சம் போற பக்தன் கிடைச்சாரு சொல்லி நம்ம கிருஷி பறித்தது, நம்ம பண்ண அக்ரிகல்ச்சர் இந்த விவசாயம் பறிச்சது, சந்தோஷப்படுறான் பகவான். எத்தனையோ விளையிறது, நெல் விளையிறது, புல் பூண்டு விளையிறது, களை விளையிறது, நெல் நல்ல நல்ல நல்லா இருக்குது, அது அறுக்கிறான் மோட்சம் போறான், சந்தோஷப்படுறான் பகவான். இப்படி பகவான் பண்ற ஒரு அறுவடை, சந்தோஷப்படுறான் அந்த விவசாயி. விஷகிரி கிருஷ்ணமேகிதான் ஜெனிதாபகரம், தாபங்கள்லாம் போறது. அபிமதியும் பெருமாள் யார பார்த்தாராம், பெருமாளை அபிமதியாளர்கள் தயாதி. அபிமதியும் சுவிஷ்டியும் உனக்கு தயின்ற மழையை பொழிய வைக்கிறான், உனக்கு அபிமானம், உனக்கு அபிமானம் தானே திரு அருள் கிருபை கருணை வரத்துக்கு சாதனமாக அப்படி சொல்றது மழை. அப்ப உபஜீவியம் எப்படி பயிர்களுக்கு ஜீவனமோ மழை, இந்த பிரபந்தனுக்கு பெருமாளுடைய தயை தான் ஜீவனம். அப்போ அப்படியே கொட்டுறது ஆச்சாரியார் மூலமா அங்கிருந்து பேங்கிறது அப்படியே பருகிறான். அப்படி பார்த்துட்டு அப்படியே அவன் காத்துனா கதாபுர செங்கட் அசாங்க கற்பகை அழகா சொல்ற, எப்போ ஒரு திருவடியை நான் சரி கைகை மன போற வயதில் வந்து கதா கதா எப்போது எப்போது அப்படி சாதக விஷயமா எப்போ மழை பெய்யும் காத்திருக்காது, அது மாதிரி காத்திருக்கான். ஆகாசத்தை ஒரு அந்த பக்ஷி நிறைய ஜெயம் இருந்தாலும் கீழே வர்றதில்லை, அவன் பெருமாளுடைய ஜெயையே அந்த காப்ப எதிர்பார்த்தனுக்கான இந்த பிரபந்தனாகவன். ஏன்னா பலவித பிரமாணங்களை காமித்தார், ஜெகதி பழுதா கஷ்டிது ஒரு கிருபம் இருந்தாலும் அவங்ககிட்ட சரணாதி பண்ண தோணும், ஆச்சாரியார் நேர்பட்டாலும் அருவம் பண்ண தோணும். இதெல்லாம் பகவான் என்ற கிருஷி பயிரான ஜலம் பார்த்தலாம், உழறான், களை எடுக்கிறான், வெறு போடுறான், எல்லாம் பண்ணி அறுவடை பண்றாங்க. பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷம், எவனா பார்த்தான் மோட்சகாங்கிட்டே வரமாட்டானா அப்படி எதிர்பார்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட சரணாதி லட்சணம் தெய்வீடு கருத்து இந்த சோகத்தை பண்ணி முடிக்கிறார். சோகமாக குஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகரம் அபிமதிம் சுவிஷ்டி உபஜீவிய நிவத்ததகவாசயேஷு பகுமானம் அபோஹ்ய ஜயே ந ஜெகதி சத்பதம் ஜெகதி யாதகவத் கிருதினா சொல்லி முடிக்கிறார். ஜெயவுடைய கிருபியை சொன்னார், பெருமாளுடைய சரண்யத்தை சொன்னார், ஆழ்வாளுடைய அருள்ஜியை அனுபவித்தார். ஞானி ஆத்மீக பெருமாளே ஜீவன் உள்ள போந்து பெருமாள் உள்ள ஜீவன் போடுறான், அது எங்கேயுமே சாஸ்திரம் கிடையாது, பெருமாள் நான் ஒத்துக்கிறேன். அப்படிப்பட்ட பைத்தியம் பெருமாள் சோம்பரி ஓக்குங்கர் இப்ப இறங்கும் பித்தனாய அரங்கனை பெற்றுங்கர் பெருமாள் தான் கெளி ஒரு சோம்பரி இருக்கானே அவனுக்காக பத்து யார் பைத்தியக்காரர்கள் அப்படிப்பட்ட பைத்தியக்காரன் ரங்கநாதன். ரங்கநாதனை பெற்று கூட நீ ஜனங்கள்லாம் ஏன் நரகம் போகுது புரியலே இருக்குன்னு அந்த மாதிரி பிரபந்த பைத்தியக்காரன் அதை ஏற்றுகிற ஒரு பைத்தியக்காரன் இப்படி சொல்லி தொடர்ந்து அனுபவம் இப்படி பிரபந்த அனுபவம் தைரியதான் காரணம் சொல்லி இந்த சோகத்தை முடிக்கிறார். இன்னைக்கு உபன்யாசம் முடியுது, பார்க்கலாம். கவிதாக்கியம் வேதாந்தபுரி.